கதையை கேட்டதும் மறந்துவிடு, கண்ணீர் வந்தால் துடைத்துவிடு. கதையை கேட்டதும் மறந்துவிடு, கண்ணீர் வந்தால் துடைத்துவிடு. கதையை கேட்டதும் மறந்துவிடு. உள்ளத்திலே உனக்காலயம் அமைத்து ஒருவன் உன்னை பூஜித்தான். உள்ளத்திலே உனக்காலயம் அமைத்து ஒருவன் உன்னை பூஜித்தான். அவன் உயிருக்கு மேலாய் நேசித்தான், உயிருக்கு மேலாய் நேசித்தான். பள்ளத்திலே இன்று வீழ்ந்து விட்டான், அவன் பாதையிலே அவன் போகட்டும். நல்ல பாக்கியம் உனக்கு சேரட்டும். கதையை கேட்டதும் மறந்துவிடு. இரவும் பகலும் தெரியானாளில் இன்பமும் துன்பமும் தெரியவில்லை. அது ஏனென்று அன்று புரியவில்லை. இருளும் தீர்ந்தது பாதை பிரிந்தது. எவனோ வழியை காட்டுகிறான். இனி எது நடந்தாலும் கவலை இல்லை. கதையை கேட்டதும் மறந்துவிடு, கண்ணீர் வந்தால் துடைத்துவிடு. கதையை கேட்டதும் மறந்துவிடு.